கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளம் இல்லை மகளே, உள்ளம் இல்லை மகளே. உள்ளம் இல்லை மகளே, உள்ளம் இல்லை மகளே. தாய் வழி நீ நடக்க, தந்தை வழி பேரெடுக்க. தாய் வழி நீ நடக்க, தந்தை வழி பேரெடுக்க. நான் அதை பார்த்திருக்க நேரமில்லை மகளே, நான் அதை பார்த்திருக்க நேரம் இல்லை மகளே, நேரம் இல்லை மகளே. வண்ணமிட்ட கைகளுக்கு, அன்பு செய்த கண்களுக்கு, உன்னை விட்டு போவதற்கு உள்ளம் இல்லை மகளே, உள்ளம் இல்லை மகளே. உள்ளம் இல்லை மகளே, உள்ளம் இல்லை மகளே.